श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. नमः सर्वेभ्यः, एल्लार्क् नमस्कारम्. श्रीदेवनायकपञ्चाशत्. ये जन्मकोटिभिरुपार्जितशुद्धधर्माः तेषां भवच्चरणभक्तिरतीव भोग्य त्वज्जीवितैस्तिदशनायकदुर्लभैस्तैः आत्मानमप्यकथय स्वयमात्मवन्तम्. பத்தியம் ஸ்ரீதேவநாயக பஞ்சாசத்து. இந்த பத்தியத்தில் பக்தி யோக நிஷ்டால் பக்தி யோகிகள் அவளை பற்றி அல்லது அவர்களுடைய பெருமையை சாதிக்கிறார், பறக்க பேசுகிறார். இந்த 46வது பத்தியத்தில் 45வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருவடி துகள், இந்த பராகம், அதனுடைய பெருமையை பார்த்தோம். பிரம்மா தன்னுடைய ஸ்வஹஸ்தேன தன்னுடைய கையினால் எழுதிய தலை எழுத்து எனப்படும் நம்முடைய அந்த சிரஸில் இருக்கக்கூடிய ரேகைகள்லாம் எம்பெருமானுடைய திருவடி துகள்கள் வந்து அதை அந்த துரக்ஷராணிகளை அல்லது துரக்ஷரங்களை அவைகள் அழித்து விடுகின்றனவாம். அந்த அளவுக்கு அவைகளுக்கு ஒரு மேன்மை இருக்குன்னு சாதிச்சார். இப்போ அதைத் தொடர்ந்து 46வது பத்தியத்தில் பக்தி யோகிகளுடைய ஒரு பெருமை, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பத்தியத்தில் பிரபன்னர்கள். முதல்ல பக்தி யோகத்தை பற்றி ஸ்லாகிச்சுட்டு பக்தி யோகர்களை அல்லது பக்தி யோக நிஷ்டர்களை ஸ்லாகிச்சுட்டு அவளுக்கும் மேலே பிரபன்னால் அப்படிங்கிறத சாதிக்கப்படுறார். 47 இந்த பத்தியத்துக்கு நிறைய வியாக்கியானம் சொல்லலாம். தேசிக சம்பிரதாயத்தில் பக்தி யோகமும் ஒரு உபாயம், பக்தி யோகம்ன்றது சொரூபத்துக்கு விரோதம் கிடையாது, பிரபத்தியை போன்று பக்தி யோகமும் ஒரு உபாயம் மோட்சத்துக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், பகவானே கீதையில் அப்படிப்பட்ட பக்தி யோக நிஷ்டன் துர்லபகான்னு சாதிச்சிருக்காங்க. ஞானி ஞானீது ஆத்மைவ மதன்ற வசனம்தான் இந்த பத்தியத்துக்கு பேஸ். அதாவது ஞானீத்து ஆத்மைவ மதன்ற பத்தியத்தை மனசில் வச்சுட்டு தான் சுவாமி இந்த பத்தியத்தை கவனம் பண்ணியிருக்காருன்னு வேக்கணத்தில் பார்க்கணும். பகவான் என்ன சொல்கிறான், அப்படிப்பட்ட பக்தன் துர்லபன். துர்லபன்னு சொன்னால் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேர், வெரி ரேர் டு ஃபைண்ட் சச் அ பக்தி யோகன் அப்படின்னு பகவான் பக்தனை ஸ்லாகிச்சு பேசுகிறார் தன்னுடைய வார்த்தையினாலேயே பகவத்கீதையில். அந்த சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமாக அகதையா ஸ்வயம் அகதையான்னு போட்டுட்டார். அகதையான்னு இந்த பத்தியத்தில் பார்க்க போகிறோம், நீயே குருநாயின்னு போட்டுட்டார். இது ஒரு விரோதம் பாசிக்கிற மாதிரி காண்பிக்கிறார். என்னென்னா, பகவான் தான் பரமாத்மா எல்லாருக்கும், அனைத்து விஷயங்களுக்குள்ளேயும் அந்த பிரவிஷ்ய அப்படின்னு அவன் தான் இருக்கான். ஆனால் அவனே இன்னொரு ஜீவாத்மாவை பார்த்து அவன் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொன்னால் அதில் முரண்பாடு தோன்றது. ஒன்று தான் அதில் உண்மையாக இருக்க முடியாது, ரெண்டும் உண்மையாக இருக்க முடியாது. பரமாத்மா தான் எல்லாருக்கும் ஆத்மா. மறுபடியும் அந்த பரமாத்மாவை ஒருத்தனை பார்த்து அவன் எனக்கு ஆத்மா சொன்னால் இது ஒரு மாதிரியாக ரிகன்சல் பண்ண முடியாத மாதிரி தோன்றது. அதுக்கு வியாக்கியானத்தில் தான் நம்ம அழகாக ரிகன்சல் பண்ணுற என்னன்னு கேட்டால் அதுக்கு நிறைய உதாரணங்களை காட்டி அந்த ப்ரொவிஷன் சொல்கிற அந்த வசனமானது எம்பெருமானுக்கு மட்டும் பொருந்தும். அவன் தான் அந்த வகையில் பார்க்கச்சு அந்தராத்மா. அனைவர்களையும் அனைத்து விஷயங்களையும் யமயேத்தி அந்த ப்ரவிஷ்ய. ஆனால் இங்கே வரைச்சு ஜீவிதம், அவன்தான் என் பிராணன், அவன்தான் உயிர் மூச்சு, இவெல்லாம் சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி வகையில் பக்தனானவன் என் உயிர் மூச்சுன்ற கணக்கில் பகவான் சொல்கிறார். அதாவது ரொம்ப அத்தியந்த பிரியன் அர்த்தம். எந்த ஒரு விஷயம் இல்லாட்டி ஒருத்தருக்கு வருத்தம் ஏற்படுமோ அந்த விஷயத்தை அவர் தன்னுடைய உயிராகவே பாவிப்பார். இந்த லோகத்தில் சாமானியமாக பார்க்குற விஷயம் அது எனக்கு உயிர் மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரீதியில் தான் அந்த பக்தனை வந்து பகவான் தன்னுடைய ஆத்மான்னு சொன்னதுக்கு தாத்பரியம். அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அர்த்தகர்ப்பிதமான ஸ்லோகம் இது. இந்த பத்தியத்துல திரிதச நாயக்க தேவநாயக்க தெய்வநாயக்க இதுதான் சம்போதன பதம். திரிதச நாயக்க அகதயா அகதயா தான் கிரியாபதம். கதை கதையத்தின்னு சொன்னா கூறுகிறான். அந்த கதையத்தி தாத்துனுடைய அந்த அதனுடைய லங் லகாரம் பாசன்ஸ் அதுல மத்தியம புருஷா ஏகபச்சனம். துவம் அகதயா சஹ அகதயத்துன்னு சொல்லணும். துவம் அகதயா நீ கூறினாய். என்னென்ன எப்படி சொன்னு சொன்னா நீயே குருநாய். பகவத்கீதையில அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணச்சு ஞானீது ஆத்மைவ மதம்னு நீயே சொன்னாய் அப்படின்னு. அந்த ஏன்னா பகவானே சொல்லிட்டான்னா அதை நம்ம ரெக்கன்சல் பண்ணிதான் ஆகணும், அதுல முரண்பாடு இருக்க முடியாதுன்றதுக்காக நீயே குருநாய்னு போட்டுட்டார். என்னன்னு சொன்னான்னு கேட்டா ஆத்மானமபி ஆத்மவந்தம் ஸ்வயம் அகதயா. ஆத்மானம் அப்படின்னா என்னையே அல்லது தன்னையே. ஆத்மானம்ன்றது ஆத்தசப்தம் ஆத்மன்னு நகாராந்த புல்லிங்க ஆத்மன் சப்த ஆத்மா ஆத்மானோ ஆத்மான ஆத்மானம் அப்படின்னா ஆத்மாவை தன்னைன்னு அர்த்தம். தன்னையும் கூட ஆத்மவந்தம் ஆத்மவந்தம்னா ஆத்மாவாக உடையவன் அர்த்தம். அந்தர்யாமியாக உடையவன் அர்த்தம். நீயே குருநாயின்னு சாதிச்சார். எப்படின்னா தைஹி யாருன்னு கேட்டா அவர்களால் அர்த்தமா இருக்கு. தைஹி இப்ப தைஹின்னு சொன்னா தது சப்தம் சஹ தௌத்தே தம் தௌத்தானு தேரதாபியாம் தைஹி அவர்களால். இப்ப எவர்கள்னு கேட்டா அவளுக்கு விசேஷனம் மிச்ச இடத்துல வருது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டா ஏ ஏன்னா யஹ யவ் ஏ எவர்கள் அர்த்தம். எவர்கள் ஜென்ம கோட்டி பிகி உபாஜித சுத்த தர்மாக ஜென்ம கோட்டி பிகின்னு போட்டுட்டார். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதேன்னு கீதா வச்சனம் எம்பெருமானுடைய வச்சனம். பகூனாம் ஜென்மனாம் அந்தே அதாவது அதான் ஜென்ம கோட்டி பிகி கோட்டிக்கணக்கான ஜென்மங்களால் அப்படின்னு அர்த்தம். பிறவிகளால் உபாஜித சுத்த தர்மாகா இதில் நிவிருத்தி தர்மம்னு பெயர். மோட்சத்தை அடையவனுக்கு நிவிருத்தி தர்மத்தில் தான் நாட்டம் இருக்கும். நிவிருத்தின்னு சொன்னால் இத்தர விஷயம் இத்தர வியாபாரங்கள்லாம் விடுறது. பிரவிற்த்தி தர்மம்னு சொன்னால் தர்ம அர்த்த காம இவைகள்லாம் பிரவிற்த்தி தர்மம். இங்கேயே இருந்து இங்கேயே மறுபடியும் பிறப்பதற்கு உண்டான தர்மங்களை அனுஷ்டித்தல் பிரவிற்த்தி தர்மம். இங்கே பிறவி வேண்டாம் மோட்சத்தை அடையணும்னு மேற்கொள்ளப்படக்கூடிய தர்மங்களுக்கு நிவர்த்தி தர்மம்னு பெயர். அப்போ உபார்ஜித சுத்த தர்மாகனு சொன்னால் உபார்ஜித்தம்னு சொன்னால் உப அர்ஜித்தம் சம்பாதிக்கப்பட்ட அந்த நிவர்த்தி தர்மங்கள் மோட்சத்துக்கு தேவையான தர்மங்களை சம்பாதித்து இருக்கின்றனரோ தேஷாம் தேஷாம் தத் சப்தம் அது தஸ்ய தயோகோ தேஷாம் போகும். ஷஷ்டி பக்தி பகுவச்சனம் அவர்களுக்கு பவத் சரண பக்தி பவத் சரண பக்தின்னு சொன்னா உம்முடைய திருவடி திருவடியில் அவர்கள் செய்யக்கூடிய பக்தியானது அதீவ போக்யா அந்த பக்தி இருக்கே அது ரொம்ப இனிமையானது போக்யமாக இருக்கின்றதுன்னு சாதிச்சார். அந்த பக்தியோக நிஷ்டாளுக்கு துவத் ஜீவிதைஹி துர்லபைஹி தைஹின்னு போட்டுண்டர். துவத் ஜீவிதைஹின்னு சொன்னால் சுவாரஸ்யமான பதம் அது. துவத் ஜீவிதைஹின்னா துவத் ஜீவிதன்னு சப்தம் அதனுடைய திருத்தியா பக்தி பகுவச்சனம். உன்னையே உயிராக கொண்டவர்கள் அவன் அர்த்தம். துவத் ஜீவிதம்னா அவர்களால் அர்த்தமா இருக்கு. இப்போ உன்னையே உயிராக கொண்டவர்களாய் துர்லபைஹி தைஹி துர்லபகன்னு சொன்னா சுலபம்னு சொன்னா கிடைக்க பெறுவதற்கு எளிமையானது. துர்லபகன்னு சொன்னா பெறுவதற்கு கடினமானது. அப்ப துர்லபைஹின்னு சொன்னா இதுவும் திருத்தியா பக்தி பகுவச்சனம் பெறுவதற்கு அரியதாக உள்ள தைஹி அவர்களால் ஆத்மானமப்பி ஆத்மவந்தம் ஸ்வயம் அகதயா. இப்போ தன்னையே அந்தரியாமியாக அவர்கள் உடையவர்கள் அல்லது இன்னொரு அர்த்தம் என்னென்ன அவர்கள் அவர்கள் தான் எனக்கு ஆத்மா அப்படின்னு நீ சொன்னேன்னு நீயே சொன்னேன்னு சாதிக்கிறார். அப்போ பக்தியோக நிஷ்டனுக்கு அவ்வளவு பெருமை. ஏன்னா பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மான் பிரபத்மாம் பிரபத்யதே அப்படின்னு சொன்னார். ஞானியித்து ஆத்மீக மதம் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பக்தியோக நிஷ்டர்கள் இங்க ஸ்லாகிக்கிறார். இந்த 46வது பத்தியத்துல திரிதச நாயக தெய்வநாயகனே ஏ ஜென்ம கோட்டி பிகி உபார்ஜித சுத்த தர்மாக இவர்கள் கோடிக்கணக்கான கணக்கான பிறவிகளால் சம்பாதிக்கப்பட்ட அந்த நிவர்த்தி தர்மங்களை உடையவர்கள், மோட்சத்துக்கு தேவையான தர்மங்களை அனுஷ்டித்தவர்கள், அதாவது பக்தியோக நிஷ்டர்கள். தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்கியா, அவளுக்கு அந்த பக்தியை பண்ணி பண்ணி பண்ணி அதுலேயே அவளுக்கு ருச்சி அதிகமாக இருக்கு. உன்னுடைய திருவடியில் அவ பண்ணக்கூடிய பக்தியானது அவர்களுக்கு ரொம்ப சிறந்த ஸ்லாகியமான ஒரு போக்கியமாக இருந்துருக்கு. இப்போ ஜீவிதைகி துல்லபைகி தைகி, உன்னையே உயிராக கொண்டவர்கள், உன்னை விட்டு அந்த பரமபக்தி, அந்த பரபக்தி பரஞான பரமபக்தி வந்துருத்தனா உன்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட அகல முடியாது அவளால். அப்படிப்பட்டவர்களால் என்ன சொன்ன நீ, ஆத்மானமபி தன்னையே அவர்கள் அந்தர்யாமியாக உடையவர்கள்னு நீயே சாதித்தாய், நீயே கூறினாய்னு தாத்பரியம் ரெண்டு இருக்கு. இதில் பகவானுக்கு ஞானிகள் ஆத்மான்னு சொல்கிறார், அவர்களுக்கு இவன் அந்தராத்மா வந்துன்னு இருக்கான். இப்போ பகவானுக்கு அவர்கள் ஆத்மான்னு என்ன அர்த்தம்னா, பகவான் அவர்களுக்கு மூச்சு காட்டுன்னு அர்த்தம். அதாவது பகவானுக்கு அவர்கள்லாம் பிராணன் மாதிரி, பாண்டவாக மம பிராணாகன்னு சொல்லியிருக்கார், பாண்டவர்கள்லாம் எனக்கு பிராணன் மாதிரின்னு சொல்லியிருக்கார், அந்த மாதிரி இருக்குச்சு. அவால படுத்து எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணமும் பிரிய முடியாது, தரிக்க பிராணனை தரிக்க முடியாதவா அவளை பார்த்து பகவான் அவர்கள் எனக்கு ஆத்மாவை போலன்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்டவர்களை நீயே ஸ்லாகித்து கூறினான்ற ரீதியில் பக்தியோக நிஷ்டால இந்த பத்தியத்தில் சுவாமி பெருமையாக பேசியிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.